श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत्. दिव्ये पदे जलनिधौ निगमोत्तमाङ्गे स्वान्ते सतां सवितृमण्डलमध्यभागे ब्रह्माचले च बहुमानपदे मुनीनां व्यक्तिं तव त्रिदशनाथ वदन्ति नित्याम्. श्री देवनायक पञ्चाशत் 10வது பத்தியம். 9வது பத்தியத்தில் யாமோஹிதா விவித போக மரீச்சிகாபிஹி என்று தொடங்கக்கூடிய 9வது பத்தியத்தில் மம தீஹி பவந்தம் தடாகம் இவ அனுப்பிரவிஷ்டா அப்படின்னு சாதிச்சார். இந்த சம்சார சாகரத்தில் உழன்று இதில் இருக்கக்கூடிய பலவிதமான சுக்கரூபமா இருக்கக்கூடிய துக்கங்கள், அதனால காணல் நீர் அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு பெரிய ஏரி அல்லது ஒரு குளம் ஆழ்ந்து குளிர்ந்து இனிமையாக இருக்கக்கூடிய அந்த தடாகம், தேவல்தான் அந்த தடாகம், உம்மை சரணடைந்து அல்லது உம்மிடம் வந்த பிறகு என்னுடைய அந்த புத்திக்கு ஒரு அமைதி ஏற்பட்டது அப்படின்னு சாதிச்சார். இந்த 10வது பத்தியத்தில் இந்த திருவஹீந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் அந்த பரன் வியூகன் எல்லாமே, அல்லது அந்த பர வியூகாதிகள் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இந்த திருவஹீந்திரபுரத்திலும் சாஸ்வதமாக எழுந்தருள் இருக்கிறான்னு சாதிக்கப்படுறார். இதுவும் வரதராஜ பஞ்சாசத்தில் ஒரு ஒரு பத்தியத்தை நினைவூட்டுறது. 21வது பத்தியம், அங்கேயும் ஔதன்வதே மகதி சத்மனி பாசமானே ஸ்லாகே ச திவ்ய சதனே தமச பரஸ்மின் அப்படின்னு சாதிச்சார். அங்கே என்ன அர்த்தம்னா, பார்க்கடல்லையும் அல்லது முதல்ல பரமபதத்திலையும் பார்க்கடல்லையும் இருக்கக்கூடிய எம்பெருமானே, நீ இப்படி அடியனுடைய உள்ளத்திலும் எழுந்தருள் இருக்கிறாயே, இப்படி ஒரு கதமாதனாஸ்பதந்தே, இந்த இடம் எப்படி உமக்கு ஒரு மதிக்கத்தக்க இடமா இருக்கு, அடியனுடைய சரீரம் இதுல இருந்து இருக்கிறே அப்படின்னு சாதிச்சார். இங்கேயும் அந்த ரீதியில இல்ல, இங்க என்னன்னு கேட்டா மறுபடியும் அதே பர வியூக அந்தர்யாமி இவைகளை குறிப்பிட்டு அப்படி சாஸ்வதமா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ரூபங்கள்ல இந்த திருவேந்திபுரத்தில் இருக்கக்கூடிய ரூபமும் ஒன்று அப்படின்னு சாதிக்கப்படுற. திரிதசநாத, திரிதசநாதன் சொன்ன தெய்வநாயகனே தேவநாதனே, திரிதச தேவர்கள் அவர்களுக்கு நாயகனே. வதந்தி, வதந்தின்னு சொன்னா பிரதம புருஷா பகுவச்சனம், வத தாத்து கூறுகின்றனர் அப்படின்னு தாத்பரியம். வதத்தி வதத்தக வதந்தி லட்லக்காரம். யார் அப்படின்னு கேட்டா பெரியவர்கள்னு தாத்பரியம். சந்தகா வதந்தின்னு வச்சுக்கணும். என்ன என்ன சொல்ற அவலாம் அப்படின்னு கேட்டா, தவ வியக்திம் நித்யாம் வதந்தி. தவன உன்னுடைய வியக்திம்னா அந்த தோற்றம் அல்லது ரூபத்தை நித்யாம் சாஸ்வதம் என்று கூறுகின்றனர். எங்கெங்க இருக்கக்கூடிய தோற்றங்கள்னு கேட்டா முதலே சொல்லி வரார், திவ்யே பதே. திவ்யே பதம் சொன்னதுனால ஸ்ரீவைகுண்டம் பரமபதம், நித்திய விபூதி. ஜலநிதவுன்னு சொன்னதுனால திருப்பார் கடல். திவ்யே பதே சப்தமி பக்தி அதிகரணம் அது, அந்த இடத்தில் அர்த்தம். ஜலநிதிஹி அதனுடைய சப்தமி ஜலநிதவ் திருப்பார் கடலிலும். நிகமோத்தமாங்கே நிகமசிய உத்தம உத்தமே அங்கே, நிகமஹன வேதஹ இத்யர்த்தஹ. அதனுடைய உத்தமமான அங்கம்னா சிரசு, அதாவது உபனிஷத்து வேதாந்தங்களிலும். வேதம் முழுக்கவே எம்பெருமான பத்தி தான் இருக்கு, இருந்தாலும் வேதாந்தங்கள்ல சிறப்பா பிரம்ம விசாரம் இருக்கிறதுனால அது சிறப்பாக இருக்க நிகமோத்தமாங்கேன்னு. சதாம் ஸ்வாந்தே, சதாம்னு சொன்னா சத்து சாதுக்கள், ஷஷ்டி பகுவச்சனம் அவர்களுடைய ஸ்வாந்தே, ஸ்வாந்தேன்னு சொன்னா உள்ளத்திலும் அவருடைய உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல. சவித்ருமண்டல மத்தியபாகே, சவித்ருன்னு சொன்னா சூரியன், மண்டலம்னா அவனுடைய அந்த மண்டலம், அதுல இருக்கக்கூடிய மத்தியபாகே நடுப்பகுதியில் மத்தியபாகே இதுவும் சப்தமி விபக்தி, ஸ்வாந்தேவும் சப்தமி விபக்தி. ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, திவ்யே பதே ஜலநிதவுல எங்கேயோ இருக்கு, மேல இருக்கு. நிகமசிய உத்தமாங்கன்றதும் மேல இருக்கு. சவித்ரு மண்டல மத்தியபாகே நடுவுல இருக்கு. அது மாதிரி இடத்த குறிப்பிடுற மாதிரி ஸ்ருதியினாம் உத்தரம் பாகம் வேகவத்தியாச தட்சிணம் சொல்ற மாதிரி அந்தந்த இடங்கள் அழகா குறிப்பிடுறார். மேலும் குழுமா சதாம் சுவாந்தியன் சொல்லிச்சு, சூரிய மண்டலத்துக்கு கீழ்னு வச்சுக்கலாம். அப்ப மேல நடுவுல கீழ்னு தாத்பரியமா இருக்கு. முனீனாம் பகுமான பதே பிரம்மாச்சலேச்ச, முனீனாம் சொன்னதுனால முனிவர்களுடைய அர்த்தமாது, ஷஷ்டி பகுவச்சனம் அவர்களுக்கு அல்லது அவர்களுடைய பகுமான பதே. பகுமானம் பகுமானம்னா ஒரு பெருமதிப்பு, பகுமான பெருமதிப்பு. கோதாசிரியர் வரைச்சு ஆகேகராணி பகுமான விலோக்கிதானின்னு துவதியானி அப்படின்னு அங்க கோதாபிராட்டிக்கு அந்த பகுமான பதத்தை விசேஷமாக்குறார். இங்க பகுமான பதம், பதம்னா இருப்பிடம் அர்த்தம். பகுமான பதே அந்த இடத்தில், அது எங்க? பிரம்மாச்சலே. பிரம்மாச்சலம்னு ஒரு பெயர் இருக்கதா புராணத்துல காண்பிக்கிறார் திருவஹீந்திரபுரத்துக்கு. அப்ப பிரம்மாச்சலேன்னு சொல்லிச்சு, அதுவும் சப்தமி பக்தி. பிரம்மாச்சலம் எனப்படும் இந்த க்ஷேத்திரத்திலும் தவ வக்தி நித்யாம் வதந்தி, உன்னுடைய அந்த இந்த தோற்றத்தை ரூபத்தை சாஸ்வதம் என்று சந்தக வதந்தி என்று ஞானிகள் கூறுகின்றனர் அப்படின்னு தாத்பரியமானது. அண்மைத பதம்னா திரிதசநாத திவ்யே பதே ஜலநிதௌ நிகமோத்தமாங்கே சதாம் ஸ்வாந்தே சவித்ர மண்டல மத்தியபாகே முனீனாம் பகுமான பதே பிரம்மாச்சலேச்ச தவ வக்தி நித்யாம் வதந்தி. திரிதசநாத தெய்வநாயகனே, திவ்யே பதே ஸ்ரீவைகுண்டத்திலும் அல்லது பரமபதத்திலும் ஜலநிதௌ திருப்பார்கடலிலும் நிகமோத்தமாங்கே வேதாந்த பாகங்களிலும் சதாம் ஸ்வாந்தே சாதுக்களுடைய உள்ளத்திலும், எல்லாருக்கும் அந்தரியாம இருந்தாலும் அவளுடைய உள்ளத்துல பிரகாசமா எம்பெருமான் காட்சி அளிக்கிறான். இத வரதராஜ பஞ்சாசத்துல அனுபவிச்சோம். சவித்ர மண்டல மத்தியபாகே, சவித்ர மண்டலம் சொன்ன சூரிய மண்டலத்தினுடைய நடுவிலும், தேய சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தின்னு ஸ்லோகம் கூட இருக்கு. அது மாதிரி முனீனாம் பகுமான பதே பிரம்மாச்சலேச்ச சேனால இங்கேயும் சக்காரத்தினால எல்லா இடத்துலயும் சேர்த்துக்கணும். இந்த பிரம்மாச்சலம் என்று வழங்கப்படும் திருவஹீந்திரபுரம் என்னும் திவ்ய க்ஷேத்திரத்திலும், எப்படிப்பட்ட க்ஷேத்திரம் சொன்னா முனிவர்களுக்கு பகுமானம் மதிப்பெரும் மதிப்பிற்குரிய இந்த க்ஷேத்திரத்திலும் தவ வக்தி உமது தோற்றத்தை உமது ரூபத்தை நித்யாம் இது வதந்தி சந்தகா, சாஸ்வதம் என்று சந்தகா வதந்தின்னு இந்த பத்தாதிபத்தியத்துல அன்பயம் அர்த்தமும் இப்படியா இருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.